ಸೀಲ ತಿರುವೇನಿ ರಮಣ ವಾರ್ತೆ ತೋಂಡ್ರಿಯದು ಉನ್ புகழை பாடிடவே ஈர்க்கும் இசை வந்தது உன்னை போற்றி பாடிடவே கருத்தில் நிறைந்த கருணை ஒளியே கண்ணின் கருமணியே ஆராவமுதே எந்தன் அன்பே ரமணா சீரார் தொழும் சீல திருவே ಸೀಲ ತಿರುವೇ.